சவ பத்தை கிலாத்தார், சிகரெட் பத்தை கிலாத்தார், கொத்துவத்தி பத்தை கிலாத்தார், ஊதுபத்தி பத்தை கிலாத்தார், ஆறு பல்பு உள்ள சார் பத்து ரூபா சார், இது டார்ச் லைட் உள்ள பேனா சார் பத்து ரூபா சார், இது டிஸ்கோ லைட் சார் பேனா சார் அஞ்சு ரூபாய்க்கு, இதெல்லாம் பாயிண்ட் ஆயிரம் தான் நல்லா இருக்கும், இது டிஸ்கோ லைட் சார் ஆறு பல்பு உள்ள சார் பத்து ரூபாய்க்கு, எடுத்தாவது பார் டோன் எடுத்தாவது பார், சவ பத்தை கிலாத்தார், சிகரெட் பத்தை கிலாத்தார், கொத்துவத்தி பத்தை கிலாத்தார், ஊதுபத்தி பத்தை கிலாத்தார், ஆறு பல்பு உள்ள சார் பத்து ரூபாய்க்கு, கவனே கவனே சார், இந்த பஜார்லேயே கிடைக்காத பொருளே சார், பத்து ரூபா, இது டிஸ்கோ லைட் சார் ஆறு பல்பு உள்ள சார் பத்து ரூபாய்க்கு, ஆமாம், சவ பத்தை கிலாத்தார், சிகரெட் பத்தை கிலாத்தார், கொத்துவத்தி பத்தை கிலாத்தார், ஊதுபத்தி பத்தை கிலாத்தார், ஆறு பல்பு உள்ள சார் பத்து ரூபாய்க்கு, கவனே சார் கவனே சார், பத்திரமாக்கியாய், ஓகே, ஆ தேங்க்யூ.